அன்பு வணக்கம் நேயர்களே, மற்றொரு புதன்கிழமை மக்கள் நடுவே நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. ஒவ்வொரு புதன் இரவும் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் EWRF ஆதரவில் இந்த மக்கள் நடுவே நிகழ்ச்சி ஒலியேறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் ஒலியியலை பற்றி, அதாவது சவுண்ட் என்ஜினியரிங் எனப்படும் ஒலி தொழில்நுட்பம் பற்றி பேசவிருக்கிறோம். தொடக்கமாக பாடல் ஒன்றை கேட்போம். பொறியியல் என்பது ஒலியை அழகுபடுத்தி நாம் ரசிக்கும்படி செய்யும் ஒரு கலை என்கிறார் ஒலி பொறியியலாளரும் ஸ்கூல் ஆஃப் ஆடியோ என்ஜினியரிங் விரிவுரையாளராகவும் இருக்கும் திரு குமார். அவரை நாம் அடுத்து சந்திப்போம். வணக்கங்க திரு குமார். இந்த ஒலியியல், அதாவது ஆடியோ என்ஜினியரிங் என்றால் என்ன? முக்கியமா ஆடியோ என்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு மியூசிக் செய்யறான்னு வைங்க, ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்க ஒரு பாட்டு செஞ்சு கொடுக்கறாங்க. அதுல 32 ட்ராக்னா பியானோக்கு ஒரு ட்ராக், பேஸ் ட்ரம், பேஸ் கீதா, ஸ்னேக் அண்ட் வோக்கல்ஸ், ஒவ்வொருக்கும் ஒரு ட்ராக் இருக்கும். அவங்க அப்படியே ரா ஃபைலா கொடுப்பாங்க, அதை எடுத்து அழகுபடுத்தி கடைசியா ப்ராட்காஸ்ட் பண்ற மட்டும் ஆடியோ இன்ஜினியரிங் வேலை. அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ராவா இருக்கும், ரிவர்பரேஷன் இல்லாம, டிலே டைம் ஒன்னும் இல்லாம, ஈக்குவலைசேஷன் இல்லாம, அப்படி பியோர் ஃபைலா இருக்கும். அதை எடுத்து அழகுபடுத்தி வெளிப்படுத்த எங்களோட வேலை. பாட்டுக்கு மட்டும் இல்ல, அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ ஒரு செய்தி நிகழ்ச்சி போகுதுன்றீங்க, அதுக்கு மேல ஒரு சின்ன இசை வரும், அது கூட ஒரு ஆடியோ இன்ஜினியரோட வேலை தான். ஒரு பேச்சு நிகழ்ச்சியோ இல்ல மோட்டிவேஷன் நிகழ்ச்சி நடக்கும் போதோ அதுக்கு பின்னால நீங்க ஒரு ஆடியோ இன்ஜினியரிங் தேவை. அது மட்டும் இல்லாம லைவ் சவுண்ட் சொல்லுவாங்க, லைவ் சவுண்ட்னா கான்சர்ட், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வெளிநாட்டிலிருந்து வருவாங்க, லோக்கல் கான்சர்ட், அதுக்கு சவுண்ட் சிஸ்டம் சப்ளை பண்றது, அதுக்கு உண்டான ஷோ எக்யூப்மெண்ட்ஸ், கேபிளிங், மைக்ரோஃபோன்ஸ், அதுக்கெல்லாம் சப்ளை பண்றது கூட நம்ம இந்த காஸ்ல சொல்லித்தரோம். மொதல் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லி தருவோம், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஆடியோ இன்ஜினியரிங்னா என்ன, நம்ம காது வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, எந்த ஃப்ரீக்குவன்சிக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது, அப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி, பேசிக் எலக்ட்ரிசிட்டி கற்றுக் கொடுப்போம், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், கிரவுண்டிங் சிஸ்டம்லாம் வரும், அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது வந்து அனலாக் ரெக்கார்டிங், அதான் மொதல் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் நம்ம கற்றுக் கொடுக்கறது. அனலாக் ரெக்கார்டிங்னா ஆரம்பத்தில் அரௌண்ட் 50s or 60s வந்து இதான் ரொம்ப பயிற்சிட்டு இருக்காங்க, இப்போ கூட நிறைய பேர் இதை விரும்புறாங்க. அனலாக் ரெக்கார்டிங்ல வந்து நீ எதுவுமே ப்ரோக்ராம் பண்ண முடியாது, எல்லாமே லைஃபா தான் செஞ்சு ஆகணும். அது முடிஞ்சு மியூசிக் கற்றுக் கொடுப்போம். மியூசிக் வந்து இந்த காஸ்ட்ல வந்து ஒரு மாடியூல் வரும், எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் மியூசிக்ல வந்து இப்ப நிறைய சீக்வன்ஸ், கீபோர்ட், சாஃப்ட்வேர் பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ டூல்ஸ், கியூபேஸ், இந்த மாதிரி எல்லாம் சாஃப்ட்வேர் பேஸ் பற்றி நீங்க மியூசிக் பண்ணலாம். அதுல ஒரு மாடியூல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்போம், ஒரு கம்போசிஷன், ஒரு 3 minutes, 4 minutes கம்போசிஷன் சொல்லிக் கொடுப்போம். அது அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்டா வரும், அசைன்மெண்ட் செஞ்சு அவங்க சப்மிட் பண்ணணும். எலக்ட்ரானிக் மியூசிக் முடிச்சு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வந்து டிஜிட்டல் ரெக்கார்டிங் சொல்லிக் கொடுப்போம். டிஜிட்டல் ரெக்கார்டிங் இஸ் தி லேட்டஸ்ட் ரெக்கார்டிங் டெக்னாலஜி. அதுல அந்த மிக்சர்ல வந்து நீங்க எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வைக்கலாம், உங்க வால்யூம், மூவ்மெண்ட், பேனிங், உலகத்துல எங்க எடுத்துக்கிட்டாலும் இப்ப டிஜிட்டல் ரெக்கார்டிங் தான் ஃபேமஸா இருக்கு. அதை நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக் கொடுப்போம். அதுல வந்து அவங்க அசைன்மெண்ட் வந்து ஒரு பேண்ட் வச்சு அவங்க ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி அழகுபடுத்தி ஸ்டேரியோ, ஸ்டேரியோனா 2 track, இப்ப நம்ம ரேடியோ இல்லாட்டி ஹைஃபை, ஹோம் ஹைஃபைல கேட்கற எல்லாம் ஸ்டேரியோ சாங், அது ஒரு அசைன்மெண்ட் செஞ்சு அவங்க இருக்கணும். அது ஒரு மாடியூல், 24 track. அது முடிஞ்சு ப்ராட்காஸ்ட், ப்ராட்காஸ்ட்னா இப்ப நம்ம ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுப்போம். ஆஸ்ட்ரோ டிவி 3 இல்லாட்டி ஆர்டிஎம்ல எப்படி ப்ராட்காஸ்ட் பண்றாங்களோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு லெக்சர் இருப்பாங்க. ப்ராட்காஸ்ட் முடிஞ்சு அடுத்தது என்னோட சப்ஜெக்ட் வரும் சரவுண்ட் சவுண்ட். சரவுண்ட் சவுண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க உதாரணத்துக்கு வந்து சினிமால போய் நம்ம படம் பாக்குறோம், நம்மள சுத்தி ஸ்பீக்கர் இருக்கும், அது நம்ம கண்டிப்பா தெரியும். ஒரு சவுண்ட் மூவ் பண்ணதுன்னா ஒரு எக்ஸ்பிளோஷன் இல்ல ஒரு காடி ரேஸ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் சுத்தி சத்தம் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்ச நேரம் ஆள் பின்னால பேசுற மாதிரி இருக்கும், சில ஆம்பியன் சத்தம் முன்னுக்கு இருக்கும். அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னா சரவுண்ட் சவுண்ட் சொல்லி கொடுப்போம். சரவுண்ட் சவுண்ட் டிடிஎஸ் டால்பி டிஜிட்டல், அதான் சினிமா டெக்னாலஜி. அது முடிஞ்சு அவனோட கடைசி மாடல் வந்து லைவ் சவுண்ட் சொல்லிக் கொடுப்போம். லைவ் சவுண்ட் தான் சொன்ன மாதிரி கான்சர்ட் சிஸ்டம், ஒரு பிஏ சிஸ்டம், சின்னதா ஒரு டாக் ஷோ செய்யறாங்கன்னா அதுக்குண்டான பிஏ சிஸ்டம் எப்படி செய்யறது, கிளிப் ஆன் மைக்ஸ், ஒயர்லெஸ் மைக், சேஃப்டி, சேஃப்டி ப்ரொசீடியர்ஸ், அது முடிஞ்சு பெரிய பெரிய கான்சர்ட் சிஸ்டம் லைனரிஸ், இதெல்லாம் பார்ட் பை பார்ட் சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப்க்கு நம்மளுக்கு வேலை வெளியே பெரிய பெரிய கம்பெனி இருக்குங்களே, அது ஏதாச்சும் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிச்சுன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட் அனுப்பி வைப்போம், இல்லாட்டி நாங்களே சொந்தமா ஷோ செஞ்சோம்னா அவங்களுக்கு கூட்டி போவோம். அது முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு மாடியூல் இருக்கு, அது வந்து ப்ராட்காஸ்ட் கூட வரும். போஸ்ட் ப்ரொடக்ஷன்னா இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறாங்க, 30-second டெலிவிஷன் கமர்ஷியல், அதுக்குண்டான சவுண்ட் எப்படி செய்யறது, என்ன மாதிரி சவுண்ட் டிசைன் செய்யறது, அதுக்கெல்லாம் தனித்தனியா சொல்லிக் கொடுப்போம். சரி, இந்த துறைக்கு வருவதற்கான அடிப்படை கல்வி தகுதி எப்படி இருக்க வேண்டும்? ரிக்குவயர்மெண்ட் வந்து எஸ்பிஎம் இருக்கணும். என்னதான் நீங்க 10 இயர்ஸ் எடுத்தாலும் 6 இயர்ஸ் எடுத்தாலும் இதுக்கு முக்கியமான வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து 3 கிரெடிட், மினிமம் பிஎம் இங்கிலீஷ் மேத்ஸ்ல வந்து கிரெடிட் வச்சிருக்கணும். இல்லாட்டி மத்த எந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது வந்து மத்த துறை மாதிரி இல்ல, நீங்க படிச்சுட்டு போய் படிச்சு எழுதணும், எழுதி பாஸ் பண்றோம், நாங்க முடிச்சிட்டோம், டிப்ளமா கொடுத்துட்டோம் அப்படின்னு இல்ல. ஒவ்வொருத்தரும் நீங்க கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். ஒவ்வொரு சவுண்ட் செய்யும் போதும் ஒவ்வொரு பாட்டு செய்யும் போது வித்தியாசமா இருக்கணும். அந்த ப்ராட் மைண்டட் கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப தேவை இந்த துறையில. அந்த மாதிரி மாணவங்க தான் நம்ம எடுப்போம். ஒவ்வொரு இன்டேக்கும் 30-35 மேல ஸ்டூடெண்ட் எடுக்க மாட்டோம். கரெக்டா லிமிட் பண்ணி அப்பதான் லெக்சரருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு இன்டராக்டிவ் கான்டெக்ஸ்ட். சரி, இந்த துறையில படிக்கும் மாணவர்கள் அனுபவ பயிற்சிகளுக்கு எங்கே போகிறார்கள்? கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு. முக்காசி அந்த டிஜிட்டல் ரெக்கார்டிங், அனலாக் ரெக்கார்டிங், இஎம்பி மியூசிக், கீபோர்ட், ட்ரம் செட், பேஸ் கிட்டார் எல்லாமே வச்சிருக்கோம். அந்த இன்டோக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்துரும். அவங்க வந்து அந்த செஷனை புக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட மேபி யூ கேன் ஜாயின் அ செஷன் புக் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாதான் அவங்க ஒவ்வொருத்தரும் புக் பண்ணுறதா ஏதாச்சும் புதுசாக கத்துக்குவாங்க. கத்துக்கணும். இது வந்து என்னோட வார்த்தையார் எனக்கு முன்னாள் சொல்லிக் கொடுத்திருக்காரு. சரி, ஒரு டெக்னீஷியனுக்கும் ஒரு பொறியியலாளருக்கும், ஒரு டெக்னீஷியனுக்கும் ஒரு என்ஜினியருக்கும் உள்ள வேறுபாடுகள்? டெக்னீஷியனுக்கும் சவுண்ட் இன்ஜினியருக்கும் என்ன விசேஷம்னா, டெக்னீஷியன் வந்து லிமிட், அவங்க ஒரு சில இது தெரியும், சில இது தெரியாது. அவங்க வந்து ஒரு இதை செய்ய சொன்னா அதே மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க. அது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியாது. பட் இண்டஸ்ட்ரியில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல 30-20 வருஷம் வேலை செஞ்சு டிகிரியோ டிப்ளமோ இல்லாம நல்லா அறிவாளிங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இதை செய்ய போறோம்னா அது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், யாரும் கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியும். கண்டிப்பா அவங்களதான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து மெயினா டிபெண்டா வச்சிருப்பாங்க. ஒரு ஷோ நடத்துது அவங்க தான் பேசுவாங்க முன்னிட்டு. ஒரு எஸ்சி ஒரு கான்சர்ட் ஷோ நடக்குது, அவங்க முன்னால போய் ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் பேசி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எதுல கம்ஃபர்டபுளா இருக்காங்க எல்லாம் பேச வேண்டியது சவுண்ட் இன்ஜினியர். வேற அவரு போய் அவர் டெக்னீஷியன்கிட்ட பிரீஃப் பண்ணுவாரு என்னென்ன செய்யணும்னு. நீங்க டிகிரி வச்சிருந்தாலும் டிப்ளமா வச்சிருந்தாலும் முறை ஒரு சூப்பர்வைசர் இல்லாட்டி டெக்னீஷியன் தான் ஆரம்பிப்பீங்க. இட்ஸ் ஆல்சோ அட்வைசபிள் டு ஸ்டார்ட் வித். அப்பதான் படிப்படியா நீங்க முன்னேறி இன்ஜினியர் ஆகணும். ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒரு கன்சோல்ல உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியணும். ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா அது 1-2 நிமிஷத்துக்குள்ள அதை எப்படி சரிப்படுதுன்னு அவங்க தெரிஞ்சாகணும். இது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஒளியியல் துறையில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன? வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. சொந்த தொழிலும் நீங்க செய்யலாம். இண்டிபெண்டன்ஸ் ஸ்டுடியோஸ் இருக்கு நிறைய. பிரிக்வீல்ஸ்ல எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பங்க்சா சைட்ல இருக்கு, டமன்சரா. அது பாத்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷன் ஆஸ்ட்ரோ, TV3, RTM கூட எடுத்துக்கலாம். மீடியா இண்டஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் மீடியான்னு சொன்னா ஆடியோ இன்ஜினியர் கண்டிப்பா வேலை இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஆல்பம் செய்யலாம், நிறைய ராக்கல் குரூப் இருக்காங்க அவங்க கூட நீங்க வேலை செய்யலாம். சொந்த தொழில்ஸ்னா அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறது. நீங்க ஒரு சின்ன ஜிங்கல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் ஜிங்கல் அதுக்குண்டான வருமானம் நிறைய வரும். சரிங்க திரு குமார், இந்த துறையில் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் எவ்ரி 6 மந்த் நீங்க பாத்தீங்கன்னா புது புது டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு. சோ நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா மிந்திக்கும் இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டீங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு இருக்கோம். முந்தி வந்து ஜஸ்ட் லோக்கல், இப்ப வந்து இந்தியா, மொரிஷியஸ் நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சோ வேலை வாய்ப்புகள் வெரி பிரைட் ஃபியூச்சர், வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். இந்த துறையில் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? முக்கியமா இங்க வரவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும் அவங்களுக்கு. என்ன இது வந்து மியூசிக் கோர்ஸ்ல டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் த மியூசிக், அவரு இசை வந்து எப்படி அழகுப்படுத்துது அப்படிதான் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனா ஒரு மாடியூல் மியூசிக் இதுல இருக்கு. ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், மியூசிக் எப்படி இருக்கணும், மியூசிக் தியோரி என்னன்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதுல ரொம்ப முக்கியம் வந்து ஆர்வம். மியூசிஷியன்ஸ் கூட வரலாம், இல்ல சவுண்ட் இன்ஜினியர் கத்துக்க கூட வரலாம். கண்டிப்பா சொல்றேன், இந்த துறையில வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் எதிர்காலம் நல்ல பிரகாசமா இருக்கு. இப்ப நம்ம மாணவர்கள் வந்து நிறைய பேர் வரணும் இந்த துறையில, ரொம்ப குறவா தான் இருக்காங்க. சரிங்க திரு குமார், இதுவரை இந்த ஒலியியல் அதாவது சவுண்ட் என்ஜினியரிங் பற்றி மிக தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்கியதற்கு நன்றி. வணக்கம். மாணவர் கிருபாகரன் நம்மிடம் சில விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். நான் வந்து ஸ்ரீலங்காலிருந்து வந்து படிக்கிறேன். எனக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் நார்மலாகவே எங்களோட வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கிறது. யாருமே சொல்லித்தராம நானே செய்து பழகி இருக்கிறேன். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட்ல இது இந்த ஃபீல்டு எப்படி வரணும், இந்த சாங் எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க, இந்த ஃபிலிம் எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க, எப்படி செய்யறாங்க, அந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு இந்த ஆடியோ பக்கம் அதாவது ஆடியோ இன்ஜினியரிங் லெவல்ல நான் ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட்ல வரணும்னு ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. அதுக்கு எங்கட அப்பா அம்மாக்களும் கூட சப்போர்ட் கொடுத்தாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுல இருந்து நான் இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணினேன். இப்ப இன்டர்நெட் மூலமாக சர்ச் பண்ணி இந்த இசை என்ற ஸ்கூலை செலக்ட் பண்ணி இங்க வந்து ஜாயின் பண்ணி நான் படிச்சிருக்கேன். இங்க ஜாயின் பண்ண பிறகு எனக்கு நான் முதல் அனலாக் சிஸ்டம் பாவிச்சதுக்கும் டிஜிட்டல் சிஸ்டம் பாவிக்கிறதுக்கும் எவ்வளவு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குது, எவ்வளவு முன்னேற்றமா நாங்க போக முடியும் என்றதெல்லாம் இங்க வந்து எங்களை கிலாகுவா கற்றுக் கொடுத்தீங்க. லெக்சர்ஸர் கூட எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியா வந்து எங்களை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க ஃப்ரீ டைம்ல கூட நாங்க ஸ்டூடியோ அங்கே காலேஜ் ஸ்டூடியோ புக் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா எனி டைம் நாங்க கால் பண்ணி கூப்பிட்டா கூட வந்து எங்களுக்கு ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அங்க நல்ல ஃப்ரெண்ட்லியா படிப்பிச்சிருக்காங்க. அப்ப இது படிச்சுக்கொண்டும் போதும்போதுதான் எனக்கு இன்னும் ஆடியோல எப்படி டெக்னிக்கல் இருக்குது, அதாவது பேசிக் ஆடியோ எப்படி இருக்குது, சவுண்ட் முதல் ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன, சவுண்ட் டிராவல் பண்றது அது சிஸ்டம் எப்படி இருக்குது, அடுத்தது ஸ்டூடியோ மாடல் பண்ற சிஸ்டம் எப்படி இருக்குது, அனலாக் சிஸ்டம் என்ன, டிஜிட்டல் சிஸ்டம் என்ன, மைக்ரோஃபோன்ஸ் டெக்னிக் என்ன, எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூஸ் என்ன, போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன, அப்படி ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து எங்களுக்கு மிக தெளிவாக துல்லியமாக விளக்கமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதன் மூலமாக நான் அதை வந்து அந்த சப்ஜெக்டை தெரிவு செய்து படிச்சு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மேலும் மேலும் ஒரு என்னால முடியும், இந்த துறையில நான் நிறைய சாதிக்க முடியும் சொல்லி சொந்தமாகவே எங்கட அசைன்மெண்ட் கொடுக்கும் பொழுதுலாம் நாங்க நிறைய மியூசிக் நாங்களே சொந்தமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம், அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். அப்ப இன்னும் நாங்கள் செய்யலாம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த நம்பிக்கை படிக்கும் பொழுது ஏற்படுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் சரி, இங்க மலேசியன் ஸ்டூடெண்ட் சரி, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளிமயம் இருக்குது. இப்ப ஆடியோ சப்ஜெக்ட் மட்டும் சொல்லிச்சுனா நாங்க 1.5 வருஷம் படிச்சிருக்கோம். இந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே நாங்க நிறைய அதுக்குள்ள அனலாக் சிஸ்டம், டிஜிட்டல் சிஸ்டம், போஸ்ட் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக் மியூசிக் சிஸ்டம், மற்றது சரௌண்டிங் சிஸ்டம் எங்களுக்கு முக்கியமா இருக்குது. வந்து நாங்க பிலிம் மவுண்டுக்கு நாங்கள் டப்பிங் செய்யறோமோ இல்லாட்டி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் செய்யும் பொழுது எப்படி மிக்ஸ் பண்றோம், அதுல எவ்வளவு டெக்னிக்கல் எப்படி இருக்கு, எத்தனை ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும், ஸ்பீக்கர் இந்த இடைவெளிகள் அப்படி இருந்து நாங்கள் மாஸ்டரிங் செய்யறதுல இருந்து சவுண்டிங் சிஸ்டம் செய்யறதுல இருந்து ஒவ்வொன்றுமே மிக துல்லியமா நாங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களுக்கு அங்க சொந்தமா ஸ்டூடியோ இருக்குது, டிஜிட்டல் ஸ்டூடியோ, நாங்க அதுல புக் பண்ணி அதிலே ப்ராக்டிஸ் பார்க்கலாம். சரௌண்டிங் சிஸ்டம் இருக்கு, 5.1 சிஸ்டம் இருக்குது, நாங்க யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இப்ப இதுல மாணவர்கள் முழுமையாக இன்ட்ரெஸ்ட்ன்றதை விட இப்ப இதுல ஒரு முதல் விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அந்த பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா சில நீங்க ஒரு மாணவர்கள், அதாவது சாதாரணமா ஒருத்தர் வந்து இப்ப என்ன எடுத்துக்கொண்டு சொன்னா வீட்டில இருக்கும் பொழுது டேப் ரெக்கார்டில் இருந்து போட்டு பாட்டு கேட்கறது, இல்லாட்டி அம்மா கிச்சன்ல படிச்சு கொண்டு இருக்கும்போது அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு அம்மா திருப்பி போட்டு காட்டுறது, அந்த விருப்பம் எல்லாம் எங்கள்கிட்ட இருந்தது. இப்ப அம்மா அதே ஃபீல்டு எங்களை விட்டாங்க. அதே மாதிரி இப்ப இங்க இருக்கிற பேரண்ட்ஸுகளோ இல்லாட்டி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸும் அவைகள் வந்து கூட பிள்ளைகளை எந்த பக்கம் இருக்கணுமோ அந்த இந்த ஓடியோ செக்ஷனுக்குள்ள விட்டு எங்க ஸ்கூல் இருக்கு, எந்த ஸ்கூல் பெஸ்டா இருக்குதுன்னு பார்த்து அதுக்குள்ளால விட்டு இவையில அந்த ஃபீல்டுக்குள்ளால விடும் பொழுது அவைகளுக்கான கூடின இன்ட்ரெஸ்ட் வரும். அதே நேரம் அந்த நாங்கள் படிச்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் கூடிக்கொண்டே போகும். ஏன்னா எங்களுக்கு செய்யறதுக்கான ஐடியாஸ் இருக்கும், உங்களுக்குலாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. சில பேருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், செய்யறதுக்கான ஐடியாஸ் இருக்காது. அப்ப ரெண்டும் அங்க காலேஜுக்கு போய்க்கு எங்களுக்கு வந்து நல்லா இணையுது, நல்ல ஐடியாஸும் கிடைக்குது, அதே நேரம் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, அதே நேரம் கிரியேட்டிவ் மைண்டும் வருது. ஆனா நல்ல முறையில நாங்கள் ஒரு ஒளிப்பதிவை செய்யலாம், நல்ல முறையில் ஒளிப்பதிவு சொந்தமாகவே சீடி விடலாம், சொந்தமாக மியூசிக் கிரியேட் பண்ணலாம். மற்றது நாங்கள் எந்த துறையிலையும், எந்த ஒரு டெலிகாஸ்ட் துறையிலும் சரி, புரோகாஸ்டிங்கும் சரி, அல்லது ஒரு டிவி எதுலேயுமே நாங்கள் சொந்தமா எங்களுக்கு போயிட்டு நாங்கள் படிச்சு முடிச்ச பிறகு அந்த எங்க சர்டிபிகேட்டை காட்டி, எங்க அனுபவத்தை காட்டி, நாங்க செய்த விஷயங்களை காட்டி கூட நல்ல ஜோப் எடுக்கலாம். அது வந்து இந்த நாட்டில் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து நிச்சயம் இந்த மாணவர்கள் இந்த துறையை சேர்ந்து தேர்வு செய்யற மூலம் நல்ல ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கலாம். நன்றி. உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 2009. இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 2009 பல அரசு சார்பற்ற இயக்கங்களின் ஒன்றிணைந்த முயற்சியாகும். சமூக மேம்பாட்டு முனைவகம், தமிழ் அறவாரியம், மலேசிய இந்தியா அறிவியல் அறிவொழிவு, புத்ரா மாயிகா, தலைமையாசிரியர் மன்றம் மற்றும் மலேசிய கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் கூட்டு முயற்சியாகும். இந்த அறிவியல் விழா அறிவியல் இயற்கையை ஒரு கட்டுக்கோப்பான முறையில் படித்து அறிவினை வளர்க்கும் வழியாகும். அறிவியல் உண்மைகள் முக்கியம் என்றாலும் அதன் கோட்பாடுகள் இன்றி அது முழுமை பெறாது. இது தவிர அறிவியல் வளர்ச்சியையும் அது தடை செய்யும். ஆனால் இந்த அறிவியலை சரியான முறையில் படிக்க நம் மாணவர்கள் தவறிவிடுகின்றனர். மாணவர்கள் அறிவியலையும் அதன் கோட்பாடுகளையும் வெறும் பள்ளிக்கூட பாடத்திலும் ஆய்வு பாடத்திலும் மட்டுமில்லாமல் அறிவியல் உண்மைகளை அவர்களாகவே தேடி தெரிந்து கொள்ளும் போது இன்னும் சிறப்பாய் தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவர்களின் ஆர்வம் நிறைவு பெறும் போது அவர்களுக்கு அறிவியல் இன்னும் எளிமையாகிறது. இதனை சரியாக நிறைவு செய்கிறது இந்த அறிவியல் விழா. இதன் வழி மாணவர்கள் அறிவியல் கோட்பாடுகளை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும், சிக்கல்களை களைவதில் புது வழிகளை கற்றுக்கொள்ள முடியும், எழுதும் திறமையை வளர்ப்பதுடன் குழுவாக சேர்ந்து வேலை செய்வதையும் திட்டமிட்டு செயல்படுவதையும் வளர்க்கும். சக மாணவர்களிடமும் நீதிபதிகளிடமும் தங்கள் பணியை பற்றி பேசுவதன் மூலம் பொதுவில் பேசும் திறமையையும் வளர்த்துக் கொள்ள முடியும். தேசிய அளவில் தமிழ் பள்ளிகளுக்கான அறிவியல் விழாவினை நடத்தி அதன் வழி அறிவியலை பற்றியும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் மிகப்பெரிய விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதே இந்த அறிவியல் விழாவின் நோக்கமாகும். எதிர்காலத்தில் மலேசியாவில் இருக்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த அறிவியல் விழா விரிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த அறிவியல் விழாவின் குறிக்கோள் தகவல் மூலங்களை வளப்படுத்துதலும், ஆசிரியர் பயிற்சிக்கான பொருட்களை அதிகப்படுத்துதலும், அறிவியல் நிகழ்வுகளுக்கு வழியமைத்து கொடுத்தலுமாகும். அதோடு ஆர்வமுள்ள தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறந்த அறிவியல் நிகழ்வுகளை நடத்த கற்றுத்தருதலும் ஆகும். நாடு தழுவிய நிலையில் 6 இடங்களில் மாநில அளவிலான அறிவியல் விழாக்கள் நடத்துதல், அதனைத் தொடர்ந்து நமது இளம் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர்வதற்கு மாநில வெற்றியாளர்களுக்கு தேசிய அளவிலான அறிவியல் விழாவினை நடத்துதலும் கூட இதன் குறிக்கோளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த அறிவியல் விழா 2009 ஜனவரி மாதம் தொடங்கி 2009 ஜூன் மாதம் தேசிய அளவிலான போட்டியுடன் நிறைவடைய உள்ளது. மாநில ரீதியான அறிவியல் விழாக்கள் கீழ்காணும் வகையில் நடைபெறவிருக்கின்றன. ஸ்லாங்கூர் கூட்டரசு பிரதேசம் April 25, 2009, கெடா பர்லிஸ் பினாங்கு May 16, 2009, 2009 பேரா May 16, 2009, ஜுஹூ May 23, 2009, பஹாங் May 17, 2009. இதற்கிடையில் தேசிய அறிவியல் விழா 20 மற்றும் 21 June 2009 அன்று நடைபெறும். இந்த அறிவியல் விழா நம் மாணவர்களை அறிவு சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவும் கற்றுக்கொள்ளுதலை இன்னும் மகிழ்ச்சிகரமானதாகவும் உருவாக்கும் என நம்புகின்றோம். நம் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி கற்கும் சூழலை உருவாக்கும் எங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். இதுகுறித்த மேலதிக தொடர்புகளுக்கு இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 2009 இதன் செயல் திட்ட அதிகாரியை 03-26-92-65-33 என்ற எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் 03-26-92-65-33 இந்த எண்களில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். வளர்ந்து வரும் நம் இளம் தலைமுறையினர் அறிவியல் சார்ந்த சமூகமாக வளர நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 2009. இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. மக்கள் நடுவே நிகழ்ச்சியிலே அடுத்து கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் உதவித் தலைவர் திருமதி கலையரசி நம்முடன் சில பயனுள்ள குறிப்புகளை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். வார வாரம் EWRF இந்த மக்கள் நடுவே என்ற நிகழ்ச்சியில நிறைய இந்த வேலை வாய்ப்புகளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாங்க கொடுத்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் ஒரு இன்டர்வியூக்கு போனா டிரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும், க்ரூமிங் எப்படி இருக்கணும், அதை பத்தி தான் நாம் இன்று பேச போறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க வேலை இன்டர்வியூக்குன்னு போனோம்னா திறமை தகுதி அனுபவம் இருந்தா போதும் நினைக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய உடை எப்படி நம்மளை பத்தி நம்ம வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டு போறோமோ இதெல்லாம் நம்மளோட முதலாளி வந்து பாப்பாங்க. சோ இந்த அனுபவம் இந்த திறமை தகுதி முக்கியம். அதே சமயத்துல எப்படி நீங்க உத்திக்கிட்டு போறீங்க உங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து உங்க மோட்டிவேஷனல் லெவலும் ப்ரொஃபஷனலிசம் காமிக்கும். நீங்க வந்து உடுத்தும் போது அந்த வேலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடுத்தணும். அந்த வேலை உங்க கையில வந்த மாதிரியும் நினைச்சுக்கிட்டு உடுத்தணும். ஒரு நாளுக்கு முன்னாலேயே அந்த வேலை கம்பெனிக்கு வந்து நீங்க வந்து போய் பார்த்துட்டு எப்படி அங்க வேலை செய்யறாங்க, என்ன மாதிரி சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இன்டர்வியூக்கு நம்ம கரெக்டா அந்த உடுத்துற உடையையும் அந்த க்ரூமிங் செஞ்சுக்கிட்டு போனா இது ரொம்ப உதவியா இருக்கும். உங்கள் தோற்றம் நீங்கள் யார் என்று அறிவிப்பு செய்யும். இந்த இமேஜ் தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்குதா இல்லையா என்று தீர்மானம் பண்ணும். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பிக்சர் இஸ் வர்த் 1000 வேர்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் 7 வினாடியில வந்து உங்களுடைய எம்ப்ளாயர் மனசுல பதிஞ்சிரும். இந்த இன்டர்வியூக்கு வந்த கேண்டிடேட் வந்து தோதா இருக்கிறாங்களா இல்லையான்னு அவர் வந்து ஒரு மாதிரியா ஜட்ஜ் பண்ணிடுவாரு. உடைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கரெக்டான அப்சல்யூட் 100% ரூல்ஸ் கிடையாது. என்ன மாதிரி வேலைக்கு நீங்க இன்டர்வியூ போறீங்க, எந்த இடத்துல என்ன உங்களுடைய பிரசரன்ஸ், இதெல்லாம் தேர்ந்துதான் நீங்க வந்து உங்களோட உடைய நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்ப வந்து நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கோ இல்ல வந்து ஒரு மேனுபேக்சரிங் வேலைக்கு போனீங்கன்னா அது தகுந்தாப்புல ஒர்க்கிங் க்ளோத்ஸ் மாதிரி நீங்க போட்டுக்கிட்டு போகணும். ஒரு ஆபீஸ் ஒர்க்கோ சேல்ஸ் பொசிஷனுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் க்ளோத்ஸ் போட்டுட்டு போகணும். அதே சமயத்துல நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜரல் போஸ்ட்க்கு நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா பிசினஸ் க்ளோத்ஸ் போட்டுட்டு போகணும். இந்த மாதிரி கரெக்டா நீங்க உடுத்திக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய அட்டிடியூட்டும் உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலும் நல்லா இருக்கும். இன்டர்வியூக்கு போறும்போது டைம் எடுத்து சக்சஸ் கவர் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், உடுத்திக்கிட்டு போகணும். இப்படி செஞ்சாங்கன்னா தன்னை பத்தி தனக்குள்ள நல்லா இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஃபீலிங் வரும். இமேஜ் மட்டும் வந்து நம்மளுக்கு அந்த வேலையை கொடுத்துறாது, ஆனா இந்த இமேஜ் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் நம்மளுடைய எம்ப்ளாயரை. காமன் சென்ஸும் வேணும், குட் டேஸ்டும் வேணும். இன்டர்வியூ போறப்ப சில பேர் வந்து ஒரு பிரைட் ஆரஞ்சோ பிரைட் எல்லோ அந்த கலர் ஓகே, ஆனா கொஞ்சம் லோவர் டோனா இருக்கணும். கலர் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சாபி சூட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ போட்டு வருது, என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சரியில்லை. அது வந்து ஒரு கோயிலோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போட்டு வருது, மத்த நாள்ல போட்டு வர்றது தவறு இல்லை. அப்புறம் சட்டையெல்லாம் வந்து அயன் பண்ணி நாளைக்கு இன்டர்வியூனா இன்னைக்கு ஒரு நாளுக்கு முன்னால அதை போட்டு பாக்கணும், கண்ணாடியில பாக்கணும், சரியா நம்மளுக்கு வந்து சரியா இருக்கா இல்லையா. பெண்களா இருந்தா வந்து அந்த ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்க கூடாது, ரொம்ப லவுடா இருக்க கூடாது. அதே சமயத்துல இந்த உடை மட்டும் இல்லாம நம்ம எப்படி நம்மள க்ரூம் பண்ணிக்கிட்டு போறோமோ ரொம்ப முக்கியம். பர்சனல் ஹைஜீன், சில பேர் இன்டர்வியூ போவாங்க முடி கூட ஒழுங்கா சீவிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆண்களா இருந்தா தாடி மீசை இதெல்லாம் வந்து ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ணி கை விரல் கால் விரல் நகத்தை வந்து அழகா நீட்டா கிளீன் பண்ணி அதை ட்ரிம் பண்ணி பல் வந்து அழகா பிரஷ் பண்ணி வாயில இருந்து துர்நாற்றம் இல்லாம இருக்கணும். உடம்பு கூட சுத்தமா குளிச்சு முடிஞ்சா டியோட்ரனு இந்த பெர்ஃபியூம் கொலோன் ஆஃப்டர் ஷேவ் எல்லாம் பாவச்சா அது ரொம்ப பழகக்கூடாது. அந்த இன்டர்வியூ அறையை விட்டு வெளியே வரும்போது அந்த நம்மளோட வார்டு அங்க இருக்க கூடாது. பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்கப் ஒரு அளவோட நேச்சுரல் லுக்கிங்கா இருக்கணும். ஏன் இந்த மாரி டிரெஸ்ஸிங்கும் க்ரூமிங்கும் இவ்வளவு இம்பார்ட்டன்ட், என்ன நம்மளுடைய கோல்? இந்த பிரைமரி கோல் வந்து நம்ம வந்து நம்மளை பத்தியே ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணணும். நம்ம ஒரு பாசிட்டிவ் இமேஜை உருவாக்கணும், தன்னம்பிக்கையான பாசிட்டிவ் அட்டிடியூட் நம்ம கிரியேட் பண்ணா இதெல்லாம் வந்து ஒரு நான் வேர்பல் மெசேஜ் சொல்லுவாங்க. இந்த நான் வேர்பல் மெசேஜும் ரொம்ப முக்கியம். வேர்பல் ஸ்கில்ஸ்னா அது வந்து நம்மளுடைய குவாலிபிகேஷன் தகுதி திறமை இதெல்லாம் அது வேர்பல் ஸ்கில்ஸ். இந்த நான் வேர்பல் ஸ்கில்ஸ் வந்து மெசேஜஸ் வந்து இந்த டிரெஸ்ஸிங்கும் க்ரூமிங் தான், இதுவும் தான் முக்கியம். வேலைக்கு போறதுக்கு முன்னால அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான வேலை அது சம்பந்தப்பட்ட துறை, இப்ப வந்து இன்டர்நெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இன்டர்நெட்ல போய் அந்த அந்த வேலை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நம்ம படிச்சுக்கலாம். படிச்சுட்டா இன்டர்வியூல வந்து நம்ம கொஞ்சம் இன்டெலிஜென்டா ஆன்சர் பண்ணலாம். சோ இதெல்லாம் நம்ம வந்து சரியா செஞ்சோம்னா சமயத்துல அந்த வேலை வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காம போனாலும் பிற்பாடு வந்து நம்ம நல்லா செஞ்சோம்னா அந்த இன்டர்வியூல நல்ல இம்ப்ரெஷன் விட்டுட்டு போனோம்னா பிற்பாடு நம்மள அவர் வந்து கூப்பிட்டு நம்மளுக்கு இந்த அதே வேலையே அல்ல 100 வேலையை கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஷூஸும் ரொம்ப முக்கியம். பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா தகுந்த அப்ப சிலிப்பர், ஆண்கள் கூட சிலிப்பர் எல்லாம் போட்டுக்கிட்டு இன்டர்வியூ போகக்கூடாது. இப்ப பெண்கள் எடுத்தா ஒரு அளவு ஹீல்ஸ் போட்டுட்டு போறது நல்லது. அது வந்து ஆண்கள் வந்து அந்த பாலிஷ் பண்ணி அழகா சுத்தமா சப்பாத்து கிழிஞ்சு ஓட்டவுல சப்பாத்து முதல்ல வாய் மாதிரி இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த க்ரூமிங் டிப்ஸும் க்ளோதிங்கும் கரெக்டா நம்ம செஞ்சுக்கிட்டு போனோமா நம்மளுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி. நிகழ்ச்சியிலே தொடர்வது கேள்வி பதில் அங்கம். அதனை வழிநடத்த தொழில் ஆலோசனை வழிகாட்டல் மையத்தைச் சேர்ந்த பூங்குழலி வீரன். வணக்கம். மீண்டும் EWRF தொழில் வழிகாட்டல் ஆலோசனை மையத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்கின்றோம். கடந்த வாரம் நம்முடைய மக்கள் நடுவே நிகழ்வில் மனிதவள அமைச்சு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சால் வழங்கப்பட்டு வரும் தொழில்திறன் பயிற்சிகள் தொடர்பான நேர்காணல் இடம்பெற்றபின் எங்களுடைய ஆலோசனை மையத்திற்கு மாணவர்களிடையிருந்து நிறைய அழைப்புகள் கிடைக்கப்பெற்றோம். அதாவது இந்த தொழில்திறன் பயிற்சிகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படி என்று மாணவர்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. எங்கு போய் விண்ணப்பிப்பது, எப்படி விண்ணப்பிப்பது என்ற கேள்விகள் தொடர்ந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் அழைத்து எங்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். அது தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தினை இன்று உங்களுக்கு வழங்க விரும்புகின்றேன். முதலில் இந்த தொழில்திறன் பயிற்சிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் www.ejpk.gov.my, மீண்டும் சொல்கிறேன், www.ejpk.gov.my என்ற அகப்பக்கத்திற்கு செல்ல வேண்டும். அந்த அகப்பக்கத்திற்கு சென்றவுடன் அது மேலேயே வந்து அந்த லிங்க் இருக்கும், அதாவது பெர்மோனன் பாரு என்பதை கிளிக் செய்து அதற்குள்ளே நுழைந்தவுடன் முதலில் வந்து ஜெனிஸ் பெர்மோனன், அதாவது கணினியின் வலது பக்கத்தில் வந்து ஒவ்வொரு பகுதியாக பிரிவுகளாக அது இருக்கும், முதல்ல வந்து ஜெனிஸ் பெர்மோனன் என்பதை நிரப்ப வேண்டும். அதை நிரப்பிவிட்டு அவங்க வந்து எப்படியான விண்ணப்பத்திற்கு விண்ணப்பிக்க போகின்றனர் என்பதற்கான தகவல்களில் முதலில் நிரப்ப வேண்டும். அடுத்த லிங்க் வந்து டஃப்தாரோலே, இந்த தொழில்திறன் கல்விக்கு வந்து இன்னொருவரை பிரதிநிதித்தும் நாம் விண்ணப்பிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு வந்து அண்ணன் வந்து எஸ்பிஎம் முடித்து தன்னுடைய தம்பிக்காகவும் விண்ணப்பிக்கலாம். வந்து யாருக்காக யார் விண்ணப்பிக்கிறார்கள் அதை அடுத்து பூர்த்தி செய்ய வேண்டும். அது முடிந்த பிறகு மக்குழுமா சலோன், விண்ணப்பிப்பவரின் விவரங்கள், அவருடைய எல்லா விவரங்களும், அவருடைய முகவரி, அடையாள அட்டை எண், எந்த ஆண்டு எஸ்பிஎம் எடுத்தார், இது தொடர்பான எல்லா தகவல்களையும் முறையாக படித்து சரியான தகவல்களை நிரப்ப வேண்டும். அதை நிரப்பி முடித்த பிறகு அடுத்து வந்து மக்குழுமா அகாடமிக், அதாவது அவருடைய எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள், எல்லா பாடங்களுக்கும் உரிய சரியான எஸ்பிஎம் தேர்வு முடிவுகளை அவர் விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக மக்குழுமாட் கலாயக்கான், அந்த மக்குழுமாட் கலாயக்கான் அதாவது எஸ்பிஎம்ல அவருக்கு என்னென்ன தகுதிகள் கிடைத்தன என்பதை விண்ணப்பித்த பிறகு அடுத்து முக்கியமானது எந்த துறையை எந்த இடத்தில் அவர் போய் படிக்கப் போகிறார், விண்ணப்பிக்கப் போகிறார் என்பதை மிக சரியாக தேர்வு செய்து அவர் விண்ணப்பிக்க வேண்டும். அங்கு வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட துறைகளுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களுக்குமான விண்ணப்பங்கள் அங்கு வழங்கப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொன்றாக அவர் தெரிவு செய்து எதை அவர் விண்ணப்பிக்கப் போகிறார் என்பதற்கு கொஞ்சம் நேரம் செலவழித்து அதையெல்லாம் சரியாக படித்து பார்த்த பின் அவர் விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு மாணவர் வந்து இரண்டு துறைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அது முடிந்த பிறகு புங்கசான் புரோகிராம், அவர் தேர்ந்தெடுத்த அந்த துறையை வந்து அவர் உறுதிப்படுத்த வேண்டும், எல்லா தகவல்களும் சரியாக இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்த பிறகு அதனை வந்து பிரிண்ட் எடுக்கலாம். பிறகு இரண்டு வாரங்களுக்குள் அவர் எந்த துறையை எந்த இடத்தில் தெரிவு செய்தாரோ அந்த இடத்திற்கு சென்று அவர் வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. அவர் அந்த தெரிவு செய்த இடமும் துறையும் அந்த இடத்தில் சரியாக அந்த துறை இருக்கிறதா என்பதையெல்லாம் சரி செய்து கொண்ட பின் அவர் உடனே போய் அந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதவள அமைச்சு, இளையோர் விளையாட்டுத்துறை அமைச்சு கீழ் வழங்கப்பட்டு வரும் தொழில்திறன் பயிற்சிகளை விண்ணப்பிப்பதற்கான சரியான முறை. இது தொடர்பில் கேள்விகள் இருப்பின் மாணவர்கள் EWRF தொழில் வழிகாட்டல் ஆலோசனை மையத்தை 1-800-88-3973 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு மேலும் விளக்கங்கள் பெறலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். வணக்கம். மக்கள் நடுவே இந்த பயன்தரும் தகவல்களை நமக்கு வழங்கிய நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். மக்கள் நடுவே கேட்டீர்கள். நிகழ்ச்சியை படைத்தவர் மு சங்கர், நிகழ்ச்சியாக்கம் சரஸ் பிஜின்.